வணக்கம். தமிழ்நாடு மாணவ இளைஞர் கூட்டமைப்பு ஞானப்பிரகாசம், 14/5/18. தமிழர்களின் சாகா கல்வி. நம்ம நிறைய வேலையில் தீவிரமாக இருப்போம். உதாரணமாக சின்ன வயசில் படிக்கிறதில் தீவிரம், இளமையில் கல் அப்படின்னு. அதுக்கப்புறம் படிப்புக்கு பிறகு வேலை, அப்புறம் திருமணம், அதுக்கப்புறம் குழந்தைகள். இப்படி நம்முடைய வாழ்க்கை வந்து சூழலாக மாறி, சூழல் வந்து ஒரு இயல்பாக மாறி இப்படியே போயிட்டே இருக்குது. வாழ்க்கையினுடைய பொருள் என்ன அப்படின்னு நம்ம எதையும் யோசித்ததே இல்லை. வாழ்க்கைங்கிறது எதற்காக, எதற்காக பிறந்தோம், எதற்காக இறப்பு வருகிறது, ஏன் செத்து போகணும் அப்படின்லாம் நம்ம யோசித்ததே இல்லை. அதாவது இறப்புங்கிறது வந்து நம்ம உடம்பையும் உயிரையுமே மறைச்சிடுது. நம்மக்கிட்டேருந்து நான் என்கிற உணர்வே அத்து போகுது, எதுவுமே தெரியாமல் மறந்து போகுது. ஆனால் இருக்கிற வரைக்கும் நம்ம இந்த இறப்பை பற்றி யோசித்ததே இல்லை. என்னையும் சேர்த்து தான் சொல்கிறேன், இந்த வினாடி வரையில், இனி வரும் வினாடிகளில் கூட நம்ம அதில் தீவிரமாக இருப்போமான்னு தெரியல. ஆனால் இறப்புங்கிற ஒன்று வருது, இறக்காமல் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மொழி சொல்லி அதில் வாழ்ந்ததாக செவி வழியாகவும் கேள்விப்படுறோம். நிறைய பேர் அவங்க தான் வாழ்ந்ததாகவே நமக்கு சொல்லிகிட்டும் இருக்காங்க. இறப்பப்போ கண்ணதாசன் எழுதுனது மாதிரி மனைவி நம்ம கூட வரப்போகிறதில்ல, மகன் வரப்போகிறதில்ல, ஆனாலும் நம்ம எல்லாருக்காகவும் உழைச்சிட்டே இருக்கோம். நம்ம நமக்காகவும் உழைக்கிறோம், எல்லோருக்காகவும் உழைக்கிறோம், நம்ம குடும்பத்துக்காக உழைக்கிறோம், நாட்டுக்காக உழைக்கிறோம், உலகத்துக்காக உழைக்கிறோம். பல்லாயிரம் பேர்களுக்காக விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடித்து உழைக்கிறார்கள். ஆனால் கடைசியில் என்னமோ எல்லாமே வெற்றாகி போகிறது, எல்லாமே பொய்யாகி போயிடுது. மனைவியும் பொய், குழந்தையும் பொய், நம்முடைய மரணத்திற்கு பிறகு நம்முடைய உடலும் நம்முடைய உயிரும் கூட பொய். நம்ம யாருன்னே நமக்கே தெரியாமல் மறைஞ்சு போகிற ஒரு அவலம். ஆனால் பிரபஞ்சம் அப்படியே இருக்குது, பூமி இருக்குது. எவ்வளோ பேர் செத்ததுக்கு அப்புறமும் பூமி இருக்குது, மொழி இருக்குது, மலைகள் இருக்குது, பூமியில் உள்ள ஐம்புதங்கள் இருக்குது, நிலவு இருக்குது, சூரியன் இருக்குது, எல்லாம் இருக்குது. இவைகளினுடைய இவைகளை எல்லாம் வழி நடத்துகின்ற, இவைகளை இயங்க வைக்கின்ற, அல்லது இவைகளில் மேன்மையாக தன்னை கற்பனை செய்து கொள்கின்ற மனிதன் தான் அழிவதை பற்றி சிந்திக்கவில்லை. அதை தவிர பாக்கி எல்லாத்த பற்றியும் நம்ம யோசிக்கிறோம். ராமலிங்கம் அழகாக சொல்கிறார், கட்டோடு கணத்தோடு வாழ்கின்றோம் என்பீர், கருத்தோடு கருதுவதை கருதுவதற்கு அறியீர், எட்டோடே இரண்டு சேர்த்து என்னவும் அறியீர், எத்துணை கொள்கின்றீர் பித்துலகீரே. என்னத்தை வந்து துணையாக சேர்க்குறீங்க? பெரியசா நான் பங்களா கட்டிகிட்ருக்கேன், பெரிய ஆஃபீஸராக இருக்கேன், பெரிய ஜட்ஜாக இருக்கேன், ஜனாதிபதியாக இருக்கேன், அதிபராக இருக்கேன், என்ன பிரயோஜனம்? ஆனால் உடம்பும் உயிரும் அழிஞ்சு போகும்போது எல்லாமே பொய்ன்னு ஆகுது. அப்போ கல்வின்னு ஒன்று சொன்னாலே அது செத்து போகாமல் இருக்கிறது தான் முதல் கல்வி, முழுமையான கல்வி. அந்த கல்வியை படிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த கல்விக்கே போகணும் இல்லையா? முதல்ல செத்து போகாமல் இருக்கிறதுக்கு வழி இருக்கான்னு பார்த்துட்டு அப்புறமா பத்திரமாக இருந்தால் தானே இதெல்லாமே தேவைப்பட போகுது. நம்மளே இல்லைங்கும் போது பொண்ணை சேர்த்து என்ன பண்ணுறது, பொருளை சேர்த்து என்ன பண்ணுறது, மண்ணை சேர்த்து என்ன பண்ணுறது, மக்களை சேர்த்து என்ன பண்ணுறது, எல்லாம் வீண். இந்த மாதிரி ஒரு கல்வி முறையை சொல்லியிருக்காங்க. இது வந்து உடம்பு அழிஞ்சதுன்னா அழிஞ்சிரும், உடம்பை பத்திரமா வையின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த உடம்பை பத்திரமா வச்சுருந்தா உயிர் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அந்த உடம்பை பத்திரமா வைக்கிறது எப்படின்னு தெரியலனாலும் எந்தெந்த வழியாலலாம் அது அழியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, எந்தெந்த வழியில் காப்பாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, என்னால் இன்னமும் நம்ப முடியாத ஆச்சரியம், ஒரு மோட்டார் சைக்கிள்னு பார்த்தீங்கன்னா உலகத்தில் உள்ள எல்லா மோட்டார் சைக்கிளோட மெக்கானிசமும் ஒரே மாதிரி தான். அடுத்து அதில் எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி இன்ஜினு, ஒரே மாதிரி கியரு, ஒரே மாதிரி கிளச்சு, ஒரே மாதிரி பிரேக்கு, கிட்டத்தட்ட மோட்டார் வண்டிகளோட ஒட்டுமொத்த ஒரு கம்பெனியினுடைய ஒரு குறிப்பிட்ட வண்டியை பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியே இருக்கும். அதே மாதிரி உயிரினங்கள், எருமை மாடுன்னு பார்த்திங்கன்னா உலகத்தில் உள்ள எருமை எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு மாதிரி, பசுக்கள் எல்லாம் ஒரு மாதிரியே, இந்த மாதிரி ஒவ்வொரு விலங்குகளும் ஒரு மாதிரி. அந்த மாதிரி மனித இனத்துலேயும் ஒட்டுமொத்த மனித இனங்கள் நிறத்துலேயும் அதுலேயும் வேறுபாடாக இருந்தாலும், இதயத்திலேருந்து, கண்ணிலேருந்து, மூக்கிலேருந்து, சுவாசிக்கிறதுலேருந்து, உடம்பு எடுத்துக்கிற வாயுக்கள்லேருந்து, கிட்டத்தட்ட எல்லாமே ஒரே மாதிரி இயக்கம்தான். உண்ணுகிற முறை, உறவு முறை, எல்லாமே. அப்போது ஒரு மனிதனுக்கு இதயத்துக்கு வர நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சா ஒட்டுமொத்த உலகத்துக்கே மருந்து கண்டுபிடிச்சது மாதிரி ஆயிடும் இல்லையா? அப்போது ஒவ்வொரு மனிதனுக்கும் தனித்தனியாக மருந்தே கண்டுபிடிக்க வேணாம். ஒட்டுமொத்த ஒரு மனித உடலை மிகச்சரியாக இயங்க வைக்கின்ற ஒரு சூத்திரத்தை கண்டுபிடித்து விட்டால் ஒட்டுமொத்த மனித இனத்துக்கே ஒரு சூத்திரத்தை கண்டுபிடிச்ச மாதிரி ஆயிடும். இதில் நினச்சி பார்க்கும்போது எனக்கு சந்தோஷம் தாங்கலை. அடாடா, இந்த மாதிரி யாராவது ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சுது. அதிலிருந்து அப்படியே கொஞ்சம் சாகாத கல்வி அது இதுன்னு போயிடலாமே. இந்த மாதிரி யாராவது கற்றுக் கொடுத்துருப்பாங்களா, கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா? இந்த மாதிரி கற்றுக் கொடுத்துருந்தா கற்றுக்கிட்டால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுபோலவே மருத்துவம், உண்மையில் இந்த மருத்துவத்தை பற்றியும் இந்த சாகா கல்வியை பற்றியும் ரொம்ப சாதாரணமாக சும்மா போகிற போக்கில் அவசரத்துக்கு கை கொடுத்துட்டு போகிற மாதிரி, ஜஸ்ட்டு கேட்டால் அப்படி பிச்சைக்காரனுக்கு அப்படி பிச்சை போகிற மாதிரி, வழிபோக்கனுக்கு அப்படியே ஒரு உதவி போகிற போக்கில் சொல்லிட்டு போகிற மாதிரி ரொம்ப சுலபமாக தமிழில் சொல்லியிருந்ததுங்க. நோய் எப்படி வரும் உடம்புக்குன்னு சொன்னிச்சு, செத்து போகாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் செய்யணும், எதனால் சாவு வருது அப்படின்னு ரொம்ப அற்புதமாக அறுத்து சொல்லியிருந்தாங்க. திருவள்ளுவனும் ராமலிங்கரும் என்ன சொல்லியிருந்தாங்க, நாளைக்கு பார்ப்போம். தமிழர்களின் சாகா கல்வி.